நல்லாட்டு குதிரையில பவனி வரும் மீனாட்டி, பாண்டியர் சொத்தரிடம் பாசம் வச்சராசாத்தி, ஊர்கோலம் ஊருக்குள்ள அவாராடி தெருக்குள்ள, பூமால தோல் மீது போட நல்லாட்டு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சொக்கரிடம் பாசம் பச்சராசாத்தி. ஒரு பூந்தேரு கூட்டி வரும் பெருநாள், வீராதி வீரமுள்ள ராசாதிராசனுக்கு பூமால போடும் இது திருநாள், ஒரு பூந்தேரு கூட்டி வரும் பெருநாள். மாறாத அன்பு வச்ச மகராசி, மறையாத எண்ணம் வச்ச மீனாட்சி, ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி, மனசும் மனசும் இணைய ஒரு நா திருநா பிறந்தது. பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சொக்கரிடம் பாசம் வச்சராசாத்தி. சுந்தரர் மீனாட்டி கரம்புடிக்க நடந்தார், பல மேடான பாதையெல்லாம் கடந்தார், ஓடாத வேஷம் பல போட்டார் சுந்தரர் மீனாட்டி கரம்புடிக்க நடந்தார், பல மேடான பாதையெல்லாம் கடந்தார். மறி போற மல்லுகட்ட துணிஞ்சாரு, மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு, வேறென்ன வாழல்ல வெறுப்பார ஆடென்ன, எனச்சத முடிப்பாம்பாரு தடுக்கிற மனுஷன் யாரு. தோல்